శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది సత్యవాకృతి పర్యంతయతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. స్వామి దేశికనుడి హంస సందేశத்துல రెండாவது ஆஸ்வாசத்துல இன்றைய தினம் 43வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். ஒரு அற்புதமான சன்னிவேசம். இதுக்கு முன் ஸ்லோகத்துல தாமர் சொல்றேன், తాతాదేశా సపది భరతే న్యస్త రాజ్యాభిషేకం యా మామేకా వనమనుగత రాజధానీం విహాయ తామేవత్వాం ఉచితశయనాం బాహుమధ్యే మదీయే దూరే కృత్వా గుణవతి ముహు దూయతే జీవితం మే. ఎన్నుడియ జీవితతయే నా వెరుత్తుకరేన్నారు. నీ ఎన్న నంబి కాటుకు వందవని, అప్పుడు ఎన్న నంబి కాటుకు వందవళ உனக்கு இப்படி என்ன இருந்து ஒரு பிரிவு ஏற்படுத்திருக்கு வந்திருக்குனாக்க நினைச்சு பார்க்கச்சேயே எனக்கு மனசு கஷ்டமா இருந்துருக்குன்னு ராமர் சொல்ல சொல்ற. இதுவரைக்கும் சிசிரர் ருத்துல இருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் இந்த சரத் ருத்து பர்யந்தமான காலங்கள்ல ராமர் எப்படி எப்படி எல்லாம் சீதையினுடைய பிரிவுனால கஷ்டப்பட்டு என்பதை பத்தி சொன்ன. மதுரா மதுரா லாபா கிமாக மமபாமினின்னு ராமருடைய வார்த்தை. ஹனுமான் சீதா பிராட்டிய பார்த்துட்டு வந்த உடனே ராமரிடத்துல சொல்றேன், திருஷ்டா சீதான்னு சொல்லி சொல்றேன், சீதையை நான் பார்த்துட்டேன்னு சொல்றேன். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். சுந்தரகாண்டத்துல ரெண்டு சர்க்கம் ரொம்ப ரொம்ப பெரிய சர்க்கம். முதல் சர்க்கம் ஹனுமான் இங்கேருந்து கிளம்பி லங்கையில இறங்குற வரைக்கும் நடக்கிற நிகழ்வுகள். அதே மாதிரி லங்கையிலிருந்து திரும்பி வந்த பிறகு அங்க இருக்கிற முதலிகளுக்கு வானரால் எல்லாருக்கும் ஹனுமான் இங்க கிளம்பினதுலேருந்து அங்க சீதையை பார்த்தது, அங்க மொத்தம் தேடினது, லங்கையில மொத்தம் தேடினது, சீதையை பார்த்தது, சீதைய ராட்சசிகள்லாம் மிரட்டினது, ராவணன் வந்து மிரட்டினது, சீதை தன்னையே மாய்த்து கொள்வதற்காக முயற்சி பண்ணது, அதுக்கப்புறமா தான் எப்படி எல்லாம் ராவண பத்தி சொன்னது, இப்படி எல்லா விருத்தாந்தங்களையும் ஒண்ணு விடாத அந்த முதலிகளுக்கு வானர வீரர்களுக்கு அனுமார் சொல்றேன். இந்த ரெண்டு சர்க்கமும் பெரிய சர்க்கம். இந்த இடத்துல இவ்வளவு சொல்லச்சு, இங்க ராமனை பார்த்து நினைச்சு வேதனைப்படுறா சீதா பிராட்டி. தம் பத்மதள பத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினம் தன்யா பசியந்தி மேநாதம் கிருதஜம் பிரியவாதினம் எல்லாம் சொல்லி இந்த ராமனை பாக்கியம் பண்ணவாள்லாம் செய்யச்சின்னு இருக்கா. நான் தௌர்பாகியம், என்னுடைய தௌர்பாகியத்தினால இந்த சிம்சுபா விருட்சத்தின் கீழே உட்காந்துட்டு அழுதும் கிடக்கிறேன்னு எல்லாம் சொல்ற. அப்ப ஹனுமான் சொல்ற, இப்பவே வா, நான் ஒன்னும் ஆய்ச்சி போய் கொண்டு விட்டு வரேன். இல்ல இல்ல, சரைஸ்து சங்குலாங்கிருத்வான்னு பானங்களால அந்த எதிரி படைகளை நாசம் பண்ணி மான்னையே தேதி காக்குஸ்தகம் என்ன கணக்கு ராமன் அழைச்சிட்டு போனேருனாக்கா தத்தசிய சதிருஷம் பவேத்து, அதுதான் அவருக்கு ஏற்றதாக இருக்கும். ஒம்முதுகுல வர்றதெல்லாம் அவ்வளவு நல்லதும் இல்லை, தர்மமும் இல்லை, அது ராமனுக்கு புகழ் அளிக்க கூடியதில்லை, ராமனுக்கு ஒரு இழுக்க சம்பாதிச்சு கொடுக்கறதுன்னு சொல்லி சொல்றார். அனுமார் மறுபடியும் வந்து இந்த லங்கா தகனெல்லாம் முடிச்ச பிற்பாடு சீதா பிராட்டியும் சேர்த்து நாம இந்த லங்கா தகனத்துல ஏதனா தப்பு காரியம் நடந்துட்டோம் என்னமோ, இந்த குரங்கு மாதிரி நாம நடந்துட்டோமேன்னு வேதனைப்பட்டு மறுபடியும் சீதா சௌக்கியமா இருக்கான்ற வார்த்தையை கேட்டு அவளை வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு போறேன். நீ சொன்ன மாதிரி எல்லா சமாச்சாரத்தையும் சொல்றேன்னு சொல்றேன். அப்போ சீதா பிராட்டி தன்னுடைய சந்தேகங்கள், ராமர் எப்படி பண்ணுகிறோம், நானும் சொல்லிட்டேனே தவிர எப்படி தன்னுடைய சைன்யத்தெல்லாம் அழைச்சி வந்து இந்த சமுத்திரத்தை தாண்டி எப்படி ராவணனோட யுத்தம் பண்ணி ஜெயிப்பேரோன்றதுல ஒரு பயம். அயஞ்ச வீர சந்தேக திஷ்டதீவ மமாக்ரதஹ சுமஹாஸ்துத்ஸஹா ஏஷு ஹரிர்க்ஷேஷு ஹரீஸ்வர. ஹனுமாரை பார்த்து சொல்ற வார்த்தை, அயஞ்ச வீர சந்தேக திஷ்டதீவ மமாக்ரத, எனக்கு ஒரு சந்தேகம் இன்னும் அப்படியே இருந்துருக்கு. சுமஹா ஸ்வத்ஸஹா ஏஷு ஹரிர்க்ஷேஷு ஹரீஸ்வர. இது பெரிய சந்தேகம். கதன்ன கலு துஷ்பாரம் தரிஷ்யந்தி மகோததிம். இந்த சமுத்திரம் இவ்வளவு பெருசு, என்ன அவளு தாண்டி வந்திருக்கா சீதா பிராட்டிக்கு தெரியும். கதன்னு கலு துஷ்பாரம் தரிஷ்யந்தி மகோததிம் தானி ஹரிரட்ச சைன்யானி தௌவான் நரவராத்மஜோஹு. குரங்கு கரடி இவைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு சைன்யம், இந்த சைன்யம் மொத்தம் எங்கேருந்து வரப்போறது, எங்கேருந்து தாண்ட போறது? தௌவா நரவராத்மஜோ, அவ என்ன தேவதையா, சாதாரண மனுஷியால் தானே. அவ ரெண்டு பேரும் ஒரு தசரத சக்கரவர்த்தியோ ஒரு மனுஷனுடைய குழந்தைகள் தான், பிள்ளைகள் தானே. த்ரயாணாமேவ பூதானாம் சாகரஸ்யாஸ்ய லங்கனே சக்தி ஸ்யாத் வைன்யம் வைனதேயஸ்ய தவவா மாருதஸ்ய வா. இந்த லோகத்துல மூணையே மூணு பேரால தான் இந்த சமுத்திரத்தை தாண்டதுன்றது முடியும். மூணு பேருக்கு தான் அது இருக்கு. முதல்ல கருத்மான் வைனதேயஸ்ய, ரெண்டாவது நீர் ஆஞ்சநேயர், தவவா மாருதஸ்யவா காத்து மருத்து. இவ மூணு பேரால தான் இதை தாண்ட முடியுமே தவிர வேற யாராலையும் இவ்வளவு தூரம்ன்றது தாண்டதுன்றது முடியாத ஒரு காரியம். ததஸ்மின் காரிய நிர்யோகே வீரைவம் துரதிக்ரமே கிம் பஷ்யசி சமாதானம் ப்ரூஹி காரிய விதாம் வர. அப்படி ஒரு கஷ்டமான ஒரு செயல்ல எப்படி இது ராமர் முடிக்க போறே, இத பத்தி உனக்கு ஏதான ஒரு யோசனை இருக்கா, அதை எப்படி தாண்டி வர முடியும்ன்றத கொஞ்சம் சொல்ல என்று சீதா பிராட்டி தனக்கே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை சொல்லி சொல்றா. இப்ப அந்த சந்தேகத்தை மதுரா மதுரா லாபா கிமாக மமபாமினின்னு அங்க நடந்த நிகழ்ச்சி ஒன்ன விடாது திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருந்தாராம் ராமர். அப்புறம் என்ன சொன்னா, அப்புறம் என்ன சொன்னா, அப்புறம் என்ன சொன்னான்னு கேட்டுட்டே இருந்தாராம். அப்படி கேட்கச்சே ஹனுமார் சொல்றே, சீதா பிராட்டி சொன்னா இந்த சமுத்திரத்தை மூணு பேரால தான் தாண்ட முடியும், கருத்மான் நானு எங்க அப்பா மறுத்து காத்து தேவதை. அப்படி இருக்கச்சு ஒரு மனுஷாலா இருக்கிற ராமரால எப்படி முடியும், இந்த குரங்குகளோ கரடிகள் தானே இவருக்கு சைன்யமா இருந்துருக்கு, இதெல்லாம் எப்படி தாண்டி வருவேன்னு தெரியல, எனக்கு பெரிய சந்தேகமா இருக்குன்னு சீதா பிராட்டி சொன்னா. இதையும் ஹனுமார் சொல்றான், அவளுடைய சந்தேகத்துக்கு இப்ப பெரிய அதுக்கு சமாதானம் சொல்லி சீதா பிராட்டிய ஒரு தேத்தரவு பண்றார் இந்த ஸ்லோகம். அவளுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள்லாம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த சேனன்னு சொல்லி சொன்னவனாக்கா ராஜா தசரசோனாமா ரசகுஞ்சர வாஜிமான்னு யானைப்பட குதிரைப்பட காலாட்பட இப்படி எல்லாம் நாலு விதமான ஒரு போர்ப்படைகள்லாம் இருந்தாக்க பரவாயில்ல, இந்த சமாச்சாரம் எதுவுமே பரதனுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆகையால இப்படி ஒரு சன்னிவேசத்துல எப்படி ராமர் எந்த சைன்யத்தை திரட்டிண்டு வரப்போறாருன்னு சீதா பிராட்டிக்கு ஒரு யோசனையா. சரி, அப்படியே இந்த அனுமார் சொன்ன மாதிரி இந்த குரங்குகள் கொண்டமுசுருன்னு சொல்லுவான், அதுல ஒரு குரங்குகள்லயே ஒரு விசேஷம், கரடிகள் இந்த சைன்யங்களை திரட்டிண்டு வந்தேர்னா கூட எது வரைக்கும் அவரால் வர முடியும்? சமுத்திரக்கரை வரைக்கும் தானே வர முடியும். அதுக்கப்புறமா எங்கேருந்து வருது? நான் பாட்டுக்கு சொல்லிட்டேன், சரயஸ்து சங்குலாங்கிருத்வா லங்காம் பரபலார்த்தனம் கதம் பவிஷ்யத்தின்னு, மன்னையேர்ஜதி காக்கஸ்தா தத்தஸ்ய சதசம் பவேத்துன்னு தானே நான் சொன்னேன். நான் பாட்டுக்கு சொல்லிட்டேனே, அது சாத்தியமே ஆகக்கூடாது, முடியாத ஒரு விஷயமாயிடுமா என்ன? கதம் பவிஷ்யத்தின்னு அவள் விசாரமா. சரி, இப்போ ஹனுமான் மேல ஏறி ஹனுமான் இவ்வளவு தூரம் வந்த மாதிரி நான் வேணா பயப்படுறேன். ராமர ஹனுமான் தன் மேல முதுகு மேல தூக்கிட்டு வந்து இங்க ராவணனோட சண்டை போட்டு ஒன்னு ஆயிடுச்சும் போலாமே அப்படின்ன. அப்ப வந்தா கூட ஹனுமான எத்தனை பேரை தூக்கிட்டு வர முடியும்? ராமரை தூக்கிட்டு வர முடியும், லக்ஷ்மணர் தூக்கிட்டு வர முடியும், ரெண்டு பேரும் தான் தூக்கி வர முடியும், மொத்த பேருமா தூக்கிட்டு வர முடியும், யாரையும் தூக்கிட்டு வர முடியாது. அப்ப சைன்யம் வர முடியாத, நான் சைன்யத்தோட வந்து இந்த இலங்கை பாழாளாக பண்ணணும்னு நான் கேட்டனே, அது எப்படி சாத்தியமாக போறதுன்னு தெரியலையே. என்ன இல்ல இல்ல, அங்க மைனாக பர்வத்தம்னு ஒரு பர்வத்தம் இருந்துட்டு இருக்கு, இதெல்லாம் ஹனுமார் சொல்லியிருக்கிற சமாச்சாரம். அந்த மைனாக பர்வத்த சமுத்திரமே இவ்வாறு இஷ்வாக் வம்சத்தை சேர்ந்தவனாக இருந்துருக்க, இந்த ராமருக்கு சகாயம் பண்றதுக்காக நீ போய் ஒரு படகாட்டம் அங்க நின்றுக்கோ, அங்க ராமர் லக்ஷ்மணர் எவ்வளவு சைன்யம் வருமோ அவ்வளவு சைன்யத்தோட இங்க இருந்து அந்த கரைக்கு கொண்டு வந்து விட்டுடு அப்படின்னு சொன்ன. அப்ப கூட எல்லாரும் வர முடியாது, மலை எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவுதான் பிடிக்க முடியுமே தவிர வேற முடியாது. சரி, இதெல்லாம் இல்லாத போனா போட்டோம், அந்த சைன்யம் வருதோ வரலையோ, லக்ஷ்மணர் ஒத்தர் வந்தா போறோம். அந்த லக்ஷ்மணர் ஒத்தர் வந்தாலே கூட இந்த ராவண சைன்யம் மொத்தத்தையும் துவம்சம் பண்ணி என்ன ஐசம் போயிடுவேன். லக்ஷ்மணோ வா பரம் தபாம் கஸ்ய ஹேதோ நமாம் வீரஹாம் பரித்ராதி மகாபலஹாம். சீதா பிராட்டி தன்னுடைய வேதனையை பல பிரகாரமா வெளிப்படுத்துற. ராமர் நினைச்சேர்னாக்கா நான் இருக்கிற இடம் தெரியாத போயிடுமா அவருக்கு, அவரே இன்னும் வராத இருந்துருக்கு. அவர் வராத போனா கூட போட்டோம், லக்ஷ்மணர் அணைச்சிருக்கலாம் இல்லையோ, பிராதுராதே சமாஜ்ஞாய லக்ஷ்மணோவா பரம் தபஹா கஸ்யஹோதோ நமாம் வீரஹா பரித்ராதி மகாபலஹா. அவர் ஒத்தரே மொத்த ராவண படையும் துவம்சம் பண்ணி என்ன ஐசம் போக முடியுமே, அவரும் என் மனசுக்காக இருக்காருன்னு தெரியலையே. இப்படி எல்லாம் சீதா பிராட்டி தன்னுடைய உள்ள கிடக்கைய ஹனுமானிடத்துல சொன்ன, ஹனுமாரும் அந்த மொத்தத்தையும் கேட்டு ஒன்னு விடாத மொத்த சமாச்சாரத்தையும் ராமரிடத்துல சொல்லிட்டே, இதுக்கெல்லாம் தான் இந்த ஸ்லோகம் போனமாக சமாதானம் சொல்றேர் சுவாமி தேசிகன். ராமர் சொல்றதாக, பேதும் பத்மா விபுலமச்சலைஹி யோகாலங்காம் சிரஜமிவகரே கெலதாம் வானராணாம் அல்பீயோபி சுகமு சுமுகி திவசைஹி யோதயம் ஜாது தானானே கர்ணே சீதும் தவரசைதா லக்ஷ்மணாபோஷை. தவ கர்ணே சீதும் ரசயிதால் லக்ஷ்மணா சாபகோஷைஹி. தவ கர்ணே, சீதா பிராட்டியை பார்த்து சொல்றேன், ஹே சுமுகி, அழகிய முகத்தை உடையவளே, அவருக்கு தான் தெரியும் சோபனம் முகம் எஸ்யாஸ்தா சுமுகின்னு அர்த்தம். அந்த சீதா புரட்டிய திருமுக மண்டலத்தினுடைய ஒரு ஏற்றம் ராமருக்கு தான் தெரியும். ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் பலமுறை, திருக்குடந்தையில கோமளவல்லி தாயாரும் ஆறாவதாழ்வானும் எழுந்தருளிருப்பா. துல்லியசீல வயோவிருத்தம் துல்லியாபிஜன லட்சணம் ராகவோருகதி வைதேகி தஞ்சேயம் அசிதே க்ஷணான்னு ஹனுமார் சீதைய பார்த்து சொன்ன வார்த்தை முழுக்க முழுக்க அந்த கோமளவல்லி தாயார் சேவிச்சமான அமுதனுக்கே ஏற்பட்டவள் இந்த கோமளவல்லி தாயார் என்பது தெரியும். அல்லது கோமளவல்லி தாயாருக்கே ஏற்பட்டவர் அமுதன் என்பது. இந்த 19 சேவைன்னு வரப்போறது, அதுல வரக்கே மாத்து சேவை, பெருமாள் தாயாராகவும் தாயார் பெருமாளாகவும் ஒரு அலங்காரம் அந்த திருக்கோலம். அதுல புதுசா சேவிக்கிறவாளுக்கு இது தாயார் இது பெருமாள்னு தெரியவே முடியாது. தாயார் தாயார் தாயார் தான் பெருமாளா சேவை சாய்ச்சி பெருமாள் தான் முக்கணும்னு நினைச்சுப்பா. பெருமாள் தாயாரா சேவை சாய்ச்சாருனாக்கா இவ தாயாரா தான் முக்கணும்னு நினைச்சுப்பா. அப்படி ஒரு அற்புதமான ஒரு சேவை இந்த மார்கழி மாசத்துல நடக்கும். அது அந்த மாதிரி வரைச்சே இங்க ராமருக்கே ஏற்பட்ட திருமுக மண்டலத்தை உடையவள் இந்த சீதா பிராட்டி. ஆகையால இவள் சுமுகியாக ராமர் சொல்றே சம்போதனம் பண்ணச்சே ஹே சுமுகின்னு சொல்லி சொல்ற. நீ சொல்லி அனுப்பிச்சியோ இல்லையுமா, இந்த சமுத்திரன்றது தாண்ட முடியாதுதான் இருக்குமே, இதை எப்படி தாண்டி வரப்புற, இதுக்கு எப்படி அணை கட்டி சேத்து கட்டி எப்படி வரப்புறேன்னு தெரியலையே அப்படின்னு. அதுக்கு ராமர் சொல்றே, சேத்தும் பத்மா விபுலம் அச்சலைஹி அச்சலைஹி, பெரிய பெரிய மலைகள்லாம் இங்க இருந்துருக்கு, எனக்கு இருக்கிற படையில பலிஷ்டாளாக நிறைய பேர் இருந்துருக்கா, ஹனுமார் மாதிரி எத்தனையோ பேர் இருந்துருக்கா. மத்த பிரத்யவர கஷ்டத்துன்னு ஹனுமாரே ராவண சபையில உத்கோஷம் பண்றே, சுக்ரீவ சைன்யத்துல நான் தான் அல்பமான பலத்தை உடையவன், எல்லாரும் என்னை காட்டிலும் பலிஷ்டாளுதான்னு சொல்லி சொன்ன. அப்படிப்பட்ட பலிஷ்டாளோடு இருந்துருக்கிற அந்த வானர சைன்யம், அந்த வானர சைன்யத்தை எடுத்துட்டு பார்த்தோம்னாக்க எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் அதை தூக்கி வந்து போட்டுரும். ஆகையில எனக்கு ஒரு கஷ்டமுமே இல்லை, இந்த கோடியிலேருந்து அந்த கோடி வரைக்கும் இருக்கிற மலைகள்லாம் ஒருட்டியும் வந்து போட்டு சேத்து பந்தனம் பண்ணி ஒன்னா ஆய்ச்சி வர்றதுக்கு எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, நான் எப்படி வருவேன்னு நீ விசாரப்பட்டேன்னு சொன்னால அந்த விசாரம் வேண்டியதில்லை. அவ்வளவு தூரம் என்னத்துக்கு, நீயே சொல்லியிருக்க லக்ஷ்மணனுடைய பராக்கிரமம் ரொம்ப ரொம்ப பெரிதானதுன்றது நீயே சொல்லியிருக்க. பிராதுராதேசமாஜ்ஞாய லக்ஷ்மணோவா பரந்தபஹா கசியஹேதோர் நமாம்பீரஹா பரித்ராதி மகாபலஹான்னு சொன்ன. இப்ப நீ இருக்கிற இடத்த சொல்லிட்ட, இப்ப லக்ஷ்மணன் என்ன பண்ணுவார் தெரியுமா, தன்னுடைய அம்பாலேயே இங்கேந்து லங்கா வரைக்கும் ஒரு பாலம் கட்டிடுவேன், எல்லா வானரங்களும் அந்த அம்பு மேல ஏறி நடந்து போவோம்னு சொல்லிடுவேன். அவ்வளவு பராக்கிரமத்தோடு இருந்திருக்கோம் லக்ஷ்மண. அகையல தாய கயிர்மா பயோதம் சேதும் பத்மா, அந்த லக்ஷ்மணனுடைய அம்புனாலேயேவாவது சேதும் பத்மா, இந்த சேதுவை கட்டி அர்த்தம் இருக்கு. அந்த லக்ஷ்மணனை பத்தி ரொம்ப இடத்துல பிரசம்சம் வருது. லக்ஷ்மணனுடைய அம்பரா துணியில எவ்வளவு எடுத்தாலும் அம்பெல்லாம் அந்த அம்பரா துணி காலியே ஆகாதான். விஷ்டம்பயித்வா பானோகைஹி அக்ஷோபியம் வருணாலயம் கரிஷ்யதி புரியும் லங்காம் காகுஸ்தா சாந்த ராட்சசாம். நீ விசாரமே படியாது, இப்ப ஹனுமாரே சொல்லிட்டு போயிருக்கே, நீ இதுக்கெல்லாம் விசாரப்படாத. ராமர் தன்னுடைய அஸ்திரங்களாலேயே அக்ஷோபியம் வருணாலயம் இந்த அகாதமாக ஆழமாக இருந்திருக்கிற சமுத்திரத்தையே கூட அணக்கட்டி வந்துருவேறீங்க, அதை பத்தி விசாரப்படாதேன்னு சொல்லி சொல்ற ராமர் சொல்ற யுத்த காண்டத்துல விசசர்ஜிக்க வேகேன பஞ்சபான சதானியா ஈஸ்வஸ்திரே ஈஸ்வஸ்திரேபியதிகஸ்தஸ்மாதே காத்தவீர்யாச்ச லக்ஷ்மணஹ அஸ்திரைரஸ்திராணி யோகன்யாதே சக்ரஸ்யாஹ பி மகாத்மனஹ. லக்ஷ்மணர் ஒரு பானம் விட்டேர்னாக்க 500 பானம் வந்து எதிர வந்ததுன்னா கூட லக்ஷ்மணருடைய பானத்தை தடுக்க முடியாது. அப்படி லக்ஷ்மணர் பண்ணக்கூடியவர் என்பதாக சொல்ற, அவ்வளவு பராக்கிரமத்தோடு இருந்திருக்கவர். அதோட லக்ஷ்மணன் அவரை பத்தி சொல்லச்சே, எவ்வளவு அந்த லக்ஷ்மணன் இடத்துல ராமனுக்கு அவ்வளவு பிரீத்தி. லக்ஷ்மணன் என்னட்டு காட்டு வரணும், காட்டுக்கு வரணும், நீயாவது என்னைய நினைச்சிட்டு வந்துட்ட, நான் இல்லாத இடம் உனக்கு நரக்கமாக இருக்கு, நான் இருக்கிற இடமே உனக்கு சொர்க்கமாக இருந்ததுனால சீதையான வந்த லக்ஷ்மணர் என்னத்துக்கு வந்தேன்னு சொல்லிச்சு. கௌசல்யா லோக பர்த்தாரும் சுஷுவேயம் மனஸ்வினி தம் மமார்த்தே சுகம் பிரச்ச சிரசாச்ச அபிவாதய. இந்த விஷயத்து ஒரு கௌசல்யா லோகபர்த்தாரம் சுஷுவே, கௌசல்ய லோகத்துல எல்லாருக்கும் நாயகனாக இருக்கக்கூடிய ராமனை பெற்றெடுத்தாள். உயர்ந்த மனச உடையவள், தன் மமார்த்தே சுகம் புரிச்ச சிரசா சாபிவாதைய, அவளிடத்துல போய் எனக்காக சௌக்கியமானு கேளு, அவளை அபிவாதனம் பண்ணுன்னு சொல்லி சொல்ற. திரஜஸ்ச சர்வரத்னானி பிரியாயாச்ச வராங்கனாக ஐஸ்வர்யம் ச விசாலாயாம் பிருத்திவியாம் அபி துர்லபம் பிதரம் மாதரம் செய்வ சம்மான்யாபி பிரசாத்யத அனு பிரவராஜித ராமம் சுமித்ரா ஏன சுப்ரஜாஹ. ஆபரணங்கள் மாலைகள் எத்தனையோ பெண்மணிகள் ஐஸ்வர்யம் இந்த பிருத்திவியே ஆள்வை ஆளும் தன்மை அம்மா அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரிடத்தையும் அனு பிரவராஜிதா ராமம் ராமனையே பின்தொடர்ந்து போன. சுமித்ரா ஏன சுப்ரஜாக, அப்படிப்பட்ட ஒரு லக்ஷ்மணனை பெற்றதுனால அவள் நல் மக்கள் நல்ல மக்களை குழந்தைய பெற்றெடுத்தவளாக ஆயிட்டா. அனுகூல்யேன தர்மாத்மா ஸ்வக்தா சுகமனுத்தமம் அனுகச்சதி காகுஸ்தம் பிராதரம் பாலயன்வனே. அனுகச்சதி காகுஸ்தம் பிராதரம் பாலயன்வனே. தன்னுடைய தமையனார எல்லா பிரகாரத்தினாலையும் ரட்சிச்சுண்டு ராமன் பின்னாடியே போயிட்டு இருக்கே லக்ஷ்மணன். பிதிருவத் வர்த்ததே ராமே மாதிருவன்மாம் சமாச்சரன்னு சீதா பிராட்டி சொல்ற வார்த்தை. ராமனிடத்துல தகப்பர்மனார் மாதிரி தசரத சக்கரவர்த்தி மாதிரி நினைச்சுக்கிண்டு சுசுரூஷ பண்றே. மாதிருவன்மாம் சமாச்சரன்னு என்னிடத்துல அம்மா மாதிரி நினைச்சுன்னு சொல்றிருக்க. கிரியமானாம் ததா வீரஹா நதுமாம் வேத லக்ஷ்மணஹா விருத்தோபசேவி லக்ஷ்மிவாம் சக்தோ ந பகுபாஷிதா. அவர்களுடைய லக்ஷ்மண குணங்கள்லாம் எப்பேற்பட்டது, அதிகமா பேச மாட்டேன், பெரியவாளுக்கெல்லாம் சுசுரூஷ பண்றவ. ஆகையால மம பிரியதரோ நித்யம் பிராதா ராமஸ்ய லக்ஷ்மணஹா, ராமனுக்கு அந்த லக்ஷ்மணன் நித்தியம் பிரியதரா, எல்லா சமயத்திலையும் பிரீத்தி பாத்திரமாக இருந்திருக்கே. யந்திருட்வா ராகவோ நைவ விருத்தம் ஆரிய மனுஸ்மரயதே தம் அமார்த்தாய குசலம் பிரஷ்டவியஹா வச்சனான் மம. இவ்வளவு பூர்வ பீட்டிகையோட கூட சீதா பிராட்டி சொல்றா, நான் விசாரிச்சேன்னு சொல்லு லக்ஷ்மணனிடத்துலன்னு சொல்லி. அப்போ பிராதுராதேசம் ஆதாய லக்ஷ்மணோ வா பரம் தபா கசிய ஹேதோர் நமாம் வீரா பரித்ராத மகாபலஹா. பரித்ராதி மகாபலஹா, அப்பேற்பட்ட லக்ஷ்மணன் இது வரைக்கும் வராது இருந்திருக்கே, நான் என்ன ஒரு பாப்பம் பண்ணினையோ தெரியலையோ என்று அவ வேத பண்ற. அந்த இடத்துல சொல்லச்சு, இப்ப ஹனுமாரே ஓரளவு பேசுறவ சொல்ற, அததான் அதுக்கு சமாதானமாக ஹனுமார் சொல்றது மாத்திரம் இல்ல, நானே சொல்றேன். இது நீ இந்த மாதிரி சந்தேகம் எல்லாம் பட்டேன்னு கேள்விப்பட்ட, அந்த சந்தேகம் எதுக்குமே இடம் இல்ல, அப்படிப்பட்ட காரியத்தை நான் பண்ண போறேன். சேதும் பத்மா விபுல மஜலை சாய கயிர்வா பயோதம் கிருத்வாலங்காம் சிரஜமிவ கரே கலதம் வானராணாம். இந்த லங்கைய லங்கையில சேதும் அதாவது அணை கட்டியாச்சுனாக்க வானரர்கள் மொத்த பேரும் அங்க ஓடி வந்துருவா. மொத்த பேரும் ஓடி வந்த பிற்பாடு அந்த வானரர்கள் கையில லங்காம் ஸ்ரஜமிவ, அந்த குரங்கு கையில ஒரு மாலை மாதிரி நான் பண்ணிடுவேன். கிருத்வா லங்காம் ஸ்ரஜமிவ கரே கெலதாம் வானராணாம். குரங்கு கையில மாலை கொடுத்தா என்ன ஆகும், சின்ன பின்னமா ஆக்கிடும். அந்த மாதிரிதான் இத்தனை வானரர்களும் அங்க வந்துட்டாங்க, லங்கை மொத்தம் தூள் தூளா ஆயிடும். இதுதானே நீ ஆசைப்பட்ட, அந்த ராவணனை வதம் பண்ணணும், லங்கை மொத்தம் இப்படியே இதுவாயிடணும், சின்ன பின்னமா ஆகணும் தானே நீ அப்படிதான் ஆசைப்பட்ட, அது மொத்தம் ஆயிட போறது என்பதாக சொல்ற. கபிகர சமர்ப்பதா குசுமமாலா சதத ஸ்ருடிதா நிஷ்பீடிதாச்ச கதர்த்தீ கிரியதே. எப்படி ஒரு மாலைய குரங்கு கையில கொடுத்தமானாக்க அத்த ஒன்னா இல்லாத நூறு நூறா பிச்சு பிச்சு பிச்சு பிச்சு போடும் அது. அந்த மாதிரி இந்த லங்கை முழுக்கவே அந்த குரங்கு கையில ஆட்ட பூமாலை மாதிரி அப்படியே சின்ன பின்னமாக ஆக போறது என்பதாக சொல்ற. கபிகரமாலேவ சிசிலிதா சாபூத் ஸ்ருஜேத்வா வானரே மாலாம். இதெல்லாம் அந்த இடத்துல சொல்லியிருக்கிற ஒரு விஷயங்கள். சரி, இதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், எப்பயோ வந்து எனக்க நான் தான் ஏற்கனவே ஒரு காலத்தை விதிச்சிருக்கேன். மாசாதூர்த்தம் நஜீவிஷே, ஒரு மாசத்துக்கு மேல நான் இருக்க மாட்டேன்னு சொன்னேன். இப்ப இது என்னைக்கு சேத்து பந்தங்கம் பண்ணி அங்கேருந்து குரங்கெல்லாம் வந்து இந்த லங்கைய தூள் தூளா ஆக்கி என்ன ஐச்சம் போறது, இதுக்கு எதனா ரொம்ப நாள் ஆகுமா என்று ஒரு கேள்வி. அதுக்கும் சமாதானம் சொல்ற ராமர். அல்பியோபிஹி திவசைஹி சுமுகி திவசைஹி யோதயன்யாசுதானானு. யாசுதானானு ராட்சசர்களை யோதயன்னு யுத்தத்துல ஈடுபட்டவர்களாக செய்து கொண்டுன்னு அர்த்தம். அதுக்கு அல்பியோபிகி திவசைகி, நீ சொன்ன மாதிரி ஒரு மாசம்லாம் எடுத்துக்க மாட்டேன்தானே, அதுக்கு முன்னையே நான் உனக்கு அதை பண்ணிடுறேன் என்பதாக சொல்ற. அல்பியோபி சுமுகி திவசை யோதயன் யாத்துதானு கர்ணே சீதும் தவரச்சயித லக்ஷ்மணச்சாபகோஷை. லக்ஷ்மணஹா சாபகோஷைஹி தன்னுடைய வில்லேந்து அதுல நான் ஏத்தி அதை ஒரு சப்திப்பா அது அப்படியே உன் காதுக்கு இனிமையாக இருக்கும், தேன் வந்து பாயிர மாதிரி இருந்திருக்கும். அதுதான் சீதம்னா மது அர்த்தம். ஆகையில ஒரு தேன் குடிச்சா என்ன சந்தோஷம் வருமோ அப்படிப்பட்ட சந்தோஷம் உனக்கு ஏற்பட போறது. ஆகையால யாதுதானு யுத்த பூமியில வந்திருக்கான்னு சொல்லி அந்த லக்ஷ்மணனுடைய ஜாகோஷத்தை கேட்ட உடனேயே அது உனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு ராவண பரியந்த இந்திரஜித் ராவணனும் மொத்த பேரையும் லக்ஷ்மணர் வதம் பண்ணிடுவேன்ற ஒரு சந்தோஷம் உனக்கு வரும். அப்போ இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல சேது பந்தனத்திலேருந்து ஆரம்பிச்சு ராவணவத பரியந்தம் லக்ஷ்மணரே பண்றதாக சொல்லி சொல்றேன். ராமர் ஒண்ணும் பண்ணலையா அப்படின்னா அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு ராமர் சொல்றதுக்கு. மயா பருஷம் பாஷித்தே நாபி ஆசிரம ஏவ ஸ்தாபவியம். சீதா பிராட்டி என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு கொடூரமான வார்த்தைகளால மனசுக்கு சிரமத்தை ஏற்படுத்தினோம். அதாவது மாரீச்சன் ஹாலக்ஷ்மண ஹாசீதன்னு ராமனுடைய குரல்ல சொல்லச்சே அதை கேட்ட உடனே ராமனுக்கு ஒன்னும் ஆகாது, நான் உனக்கு ரட்சணத்துக்கு இங்கதான் இருந்துருக்கேன், என்ன இங்கதான் இருக்க சொல்லிருக்கேன் ராமன் சொல்லச்சே எத்தனை எத்தனையோ வார்த்தைகள் எல்லாம் சொன்னா. அப்படியே அந்த லக்ஷ்மணனால தாங்கிக்க முடியாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி சொன்னான். அப்படி சொன்னதுனால இதுக்கு மேல பொறுக்க முடியாது போய் தான் லக்ஷ்மணர் கிளம்பி போனேன். அப்பவும் லக்ஷ்மணர் தன்னை நிந்திச்சுக்கிறேரா, இவள் சொன்னா சொல்லிட்டு போயிட்டோம், அதையும் கேட்டு நான் வாய்மூண்டு இருந்திருக்கணும், ராமனுடைய ஆதேசத்தை மீறி இருக்க கூடாது, நான் போயிருக்க கூடாது, என்னாலதான் சீதை ராவணனால தூக்கி போகப்பட்ட அந்த ராவணன் தூக்கி போனதுக்கு காரணம் நான் தானே. பல சமயங்கள்ல லக்ஷ்மணன் தம்மேல பழிய போட்டு போயிறான். அப்படி வேதனை படுறதுனால யார் தப்பு பண்ணாலும் அவளே அதுக்கு பரிகாரத்தை பண்ணாக்க அது யுக்தமா இருக்கும். அந்த ரீதியில இங்கேயும் லக்ஷ்மணர் தாம் தான் தன் மேல ஏறிட்டு இருக்கிறதுனால தான் ஒத்தரே போய் இந்த சேது பந்தனத்திலேருந்து லங்கையை அழிக்கிறதுலேருந்து ராவண வதம் மொத்தத்தையும் நானே பண்ணிடுறேன்னு அவர் சொல்றாராம். அவர் அந்த மாதிரி மனசுல நினைச்சுண்டு அவர் பச்சாத்தாப்படுறாம். அந்த லக்ஷ்மணனுடைய எண்ணத்தை இவர் சொல்றேன்னு ஒரு அர்த்தம். பிரயோஜகர்த்தா பிரயோஜக கர்த்தான்னு ரெண்டு கர்த்தா. அந்த மாதிரி வரைச்சே ராமர் தான் முக்கியமான கர்த்தாவாக இருந்துருக்கே, லக்ஷ்மணர் ராமனாலே ஏவப்பட்டு செய்யறவராக இருந்துருக்கு. அப்ப லக்ஷ்மணருடைய செயலும் கூட ராமனுடைய செயலாகவே கருதப்படுகிறது. இப்படி அந்த சீதா பிராட்டிக்கு ஒரு காதல தேன் பாயிர மாதிரி ஒரு சமாச்சாரத்தை சொல்லி அனுப்புகிறேன். நமக்கும் எத்தனையோ சிரமத்துல நாம இருந்துருக்கச்சே, நம்ம எல்லாருக்கும் அந்த திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சமாகிற ஒரு தேன் நம்ம மேல நாம பருகும்படியாக ஏற்பட்டதுன்னாக்க அதை காட்டிலும் பாக்யம் நமக்கு எதுவும் இல்லை. ஆகையால அந்த திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சத்தை பிரார்த்திச்சென்று நிறைவு செய்கிறேன். சேத்தும் பத்மா விபுலமச்சலைஹி சாயகைர்வா பயோதௌ கிருத்வாஹாலங்காம் ஸ்ரஜமிவகரே கேலதாம் வானராணாம் அல்பிஹி யோபிஹி சுமுகி திவசைஹி யோதயன் யாது தானானே கர்ணே சீதும் தவ ரச்சயிதா லக்ஷ்மணச்சாபகோஷைஹி. கவிதாத்மிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.